ஸ்மிருதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று நம்ம அடைக்கல பத்திர முதல் பாசுரம் வியாக்கியானம் பார்த்தோம். இன்னைக்கு பாசுரம் ரெண்டு. சடைமொழியன் சதுமுக நின்று இவர் முதலா அந்தரமெல்லாம் அடையவினை பயனாகி அழிந்துவிடும் படிகண்டு கடிமலராள் பிரியாத கச்சி நகரத்திகிரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனே அப்படின்னு சுவாமி தேசிகன் இரண்டாவது பாசுரத்தை அவதாரம் பண்றார். இது முதல் பாசுரத்திலே சுவாமி சாதிச்சது ஆக்கிஞ்சன்யம் பிரபத்திக்கு அங்கத்திலே பிரதம அங்கமானது ஆக்கிஞ்சன்யம்னு சாதிச்சார். அடுத்தது பெருமாள் ஒத்தனையே நாம் வந்து சேவிக்கணும், அவன் ஒருவன்தான் நமக்கு பரம அனுகிரகம் பண்ணுவான் என்ற ரீதியிலே அனன்யகதி அதா நீயே சரணென்று, பெருமாளே நீதான் எனக்கு சரண் அப்படின்னு, அதுதான் அனன்யகதித்வம் அப்படின்னு சாய்கிறார். இவர் இந்த பாசுரத்தில் மேல சடைமொழியன் சதுமுகன் என்று இவர் முதலாந்தரம் எல்லாம், அதாவது சடைமொழியனான சிவன் ருத்ரன் இருக்கானே, அவன் ஆசிரியிச்சா நமக்கு கிடைக்குமா? விஷயம் கிடைக்காது. ஏன் அப்படின்னாக்கா பெருமாள் வந்து இந்த பிரம்மா சடைமொழியான ருத்ரனையும் பெருமாள் தான் படைக்கிறார். எப்படி அப்படின்னா பெருமாளுடைய திருமேனியிலே வலது பக்கத்திலே பெருமாள் ருத்ரனுக்கு இடம் கொடுத்திருக்கார். அதாவது ஏறும் ஏறி இலங்கு மண்மழு பற்றும் ஈசாக்கி சாய்ந்து உடம்பில் ஒரு கூறுதான் கொடுத்தான் குலமா மகிணியான் அப்படின்னு திருமங்க மன்னன் சாய்கிறார் பெரிய திருமொழியில. என்ன அப்படின்னு கேட்டாக்கா பெருமாளுடைய வக்ஷஸ்தலத்திலே நம்முடைய பெரிய பிராட்டியார் வாசம் பண்றார். அந்த பெரிய பிராட்டியாரோட திருவடிக்கு கீழே உடம்பில் ஓர் கூறுதான் கொடுத்தான் குலமா மகிணியான், எவன் ஒருவன் பெரிய பிராட்டியாருக்கு ரொம்ப பிரீத்தியோடு இருக்கிற அந்த சர்வேஸ்வரன் இருக்கான் அவனுடைய திருமார்பிலே பெரிய பிராட்டியார் வாசம் செய்யும் அவர் திருவடிக்கு கீழே இந்த ருத்ரனுக்கு பெருமாள் இடம் கொடுத்திருக்கார். இன்னொருத்தரு திருமேனியிலே ஏறி உட்கார்ந்திருக்கக்கூடியவன் எப்படி ஒரு சாஸ்வதமான புருஷார்த்தத்தை நமக்கு ஜீவாத்மாவுக்கு கொடுக்க முடியும்? அதனாலே இவர்கள் எல்லாருமே பெருமாளுக்கு கீழ்பட்டவர்கள்னு இங்க சாய்கிறார். மேலும் சில போர்களில் கூட பெருமாள் வந்து இந்த ருத்ரனுக்கு உபகாரம் பண்ணிருக்கார். அதனால் இவர் சர்வசக்தன் அல்லர், சர்வசக்தன் அல்லர். அடுத்தது இந்த இவர்களும் கர்ம வசப்பட்டவர்களே, பெருமாள் ஒருவன்தான் அகர்மவசியன், அகாரவா சப்தனுக்கு அகர்மவசியன் ஒரு அர்த்தம் உண்டு. இங்க இந்த சடைமுடியான ருத்ரனும் பெருமாளுக்கு ஆளுகைக்கு உட்பட்டு அவரும் கர்மாவினாலே பீடிக்கப்படக்கூடியவர்னு சாய்கிறார் பெருவாங்க. அடுத்து சதுமுகனான சதுர்முக பிரம்மா, இந்த பிரம்மா என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டாக்கா பெருமாளாலே முதல் முதல்ல ஆதியா படைக்கப்பட்டார். பெருமாள் அவருக்கு ஒன்னும் தெரியல, ஞானம் இல்லை. பெருமாள் அவருக்கு என்ன பண்ணார் அப்படின்னாக்கா சதுர்வேதத்தை ஹம்சரூபியா வந்து உபதேசம் பண்ணார். இதை கொண்டு மேற்கொண்டு சிருஷ்டி பண்ணுன்னு அவர் நியமனம் பண்ணிட்டு பெருமாள் போயாச்சு. அவர் அதை வச்சு லோக பிரவர்த்தங்களை பண்ணிட்டு வந்திருந்தார். திடீர் ஒரு நாள் அந்த வேதத்தை தொலைச்சுட்டார். அவர் வேதம் தொலைஞ்சு போச்சுன்னா லோகத்துக்கு ஆதாரம் பெருமாள்னா பெருமாள் வேத புருஷன், வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை வச்சுதான் லோகம் வந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு அந்த பிரதானமான ஒரு வஸ்து தொலைஞ்சு போயிட்டுனா எப்படி தவிச்சு போகும்? முன்னி உலகேழு மிருள் மண்டி உண்ண முனிவரோடு தானவர்கள் திசைப்ப வந்து பண்ணுகலையினால் வேத பொருளையெல்லாம் பரிமுகமாய் அருளியவம் பரமன் அப்படின்னார் கலியன். அதாவது லோகம் இருண்டு போச்சு, வேதம் இல்லைன்னா லோகம் இருண்டுடும். அதனாலே இந்த பெருமாள் பார்த்த என்னடா இது, இந்த பிரம்மாக்கு அனுகிரகம் பண்ணோம் சதுர் வேதத்தை தொலைச்சுட்டு நிக்கிறாரே அப்படின்ட்டு பெருமாள் ஒரு ஹயக்ரீவ் அவதாரம் பண்ணி பரிமுகமாய் அருளியவெம் பரமன் அப்படின்னு கலியன். அன்னமாக எந்த அருமர பயந்தவனே எனக்கருள் புரியே, திருவரங்கம் மாசத்துல சாய்கிறார். இந்த மாதிரி பிரம்மா தனக்கு கொடுத்த வேலையும் அவரால் செய்ய முடியல. அதனாலே இவரும் சர்வசக்தன் அல்லர், இவரும் கர்மவசப்பட்டவரே. இந்த பிரம்ம பதவி ருத்ர பதவி எல்லாமே ஒரு பதவிதான், இன்னார்தான் ஸ்திரமா இருப்பான்னு சொல்ல முடியாது. எல்லாத்தையும் ஆட்டி வைக்கிறவன் சியப்பதியான சர்வேஸ்வரன். அவருடைய ஆளுகைக்கு கீழேயும் இந்த லோகம் நடக்கிறது. விசக்ஷேணரின் பிரம்புக்கு கீழேயும் பெரிவு திருவடியான கருத்மானின் சிறையின் கீழேயும் லோகம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இதுக்கெல்லாம் ஆட்டி வைக்கிறவன் பெருமாள் மேல உட்காந்துருக்க. அந்த மாதிரி இன்னொருத்தரிடத்திலே ஒரு உபகாரத்தை எதிர்பார்க்கக்கூடியவா சர்வசக்தர் அல்லர். ஏன்னு கேட்டா நம்மாழ்வார் சாதிச்சர் நினைப்பான் புகில் கடல் எக்களில் நுண்மனதில் பலர் ஜனைத்தோர்களும் இவ்வுலக ஆண்டு கழிந்தவர் அப்படின்னர். ஒருநாயகமாய தசகத்தில் திருவாயுமுடி நம்மாழ்வார் சாதிக்கும் போது இந்த லோகம் இங்க ராஜா ஆண்டுக்கான எத்தனையோ ராஜா ஆண்டு போயிட்டான். அவ எல்லாரும் அவ அனுபவிக்கிற ராஜ பதவி அவ அனுபவிக்கிற சொர்ணங்கள் தானியங்கள் தனங்கள் எல்லாமே அபுருஷார்த்தம். சர்வேஸ்வரன் ஒருவனே நமக்கு புருஷார்த்தம்னு காட்டுற அந்த இடத்துல எப்படின்னா நினைப்பான் புகில் கடல் எனைத்தோர் உகங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவரன்னர். அதாவது சமுத்திரம் இருக்கு, சமுத்திரத்துல அலை வந்து அடிச்சுட்டே இருக்கு. அந்த அலையில வந்து சிறு சிறு மணத்துகைகள்லாம் வந்து சமுதிர கரையில வந்து ஒதுங்கிறது இல்லையா, அந்த ஒதுங்கிற மணலை கூட எண்ணிடலாம் நம்ம. ஆனா இந்த லோகத்திலே பிறந்து ஒரு ராஜாவோ பெரிய சமஸ்தானத்துல இருந்து இல்ல பிரம்மாவோ ருத்ரனாவோ வந்து ஒரு பதவி ஏத்துட்டு இருந்தவா அவ வந்துட்டு போனவால எண்ண முடியாது. சமுதிரத்திலே மணலை கூட எண்ணிடலாம். இந்த மாதிரி மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து இந்த ஒவ்வொரு ஜென்மா எடுத்து எடுத்து எத்தனையோ ராஜாக்கள்லாம் ஆண்டு ஒண்ணுமே இல்லாம போனவாள்லாம் உண்டு. கருணாய் கவர்ந்த கால சிதகிய பானையர்னு சாச்சார். என்னன்னா பெரிய ராஜ பதவி இருந்தவன் ஒரு நாய் கழிச்சு ஓடுவான் சுவாமி, அப்பேற்பட்ட ஸ்திதி அவனுக்கு ஏற்பட்டுது அவனுடைய கர்மா. அந்த மாதிரி ஸ்திரமானவன் அந்த லோகத்துல யாரும் கிடையாது. ஷியப்பதி ஒருவனே லோகத்துக்கு ஸ்திரமானவன், அவன்தான் பரம புருஷ அர்த்தம். அவனுடைய திருவடியை தான் நாம் ஆசிரியிக்கணும்ட்டு இங்க சாய்க்கிற ஆழ்வர். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் இங்க சடைமொழியன் சதுமுகன் என்று இவர் முதலாந்தரம் எல்லாம் அவாதான் முதல் முதல்ல படைச்சர். அவளும் இந்த பெருமாளுடைய பெருமாள் எடுத்த பிச்சை கேட்கிற லிஸ்ட்ல முதல்ல நிக்கிறா வந்து அடைய வினை பயன் சாய்ச்சார். இவாளுக்கு இந்த வினையானது இந்த கர்மாவானது தொடர்ந்து வரும். அவாளும் எந்தெந்த காலத்தை அனுபவிக்கக்கூடியதோ அவளும் அனுபவிச்சே தீரணும். அவளுடைய வினை பயனும் அழிக்கக்கூடியவன் யாரு, அழிந்து விடும் படிகண்டு அப்படின்னர். இவாளால இவா எல்லா காரியம் பண்ண முடியும், ஆனால் பெருமாள் பண்ற மாதிரி காரியம் பண்ண முடியாது. அன்னைக்கு கஜேந்திர ஆழ்வான் ஆதி மூலமே அபயம் குழு கராவதன் காலினை கதுவ அப்படின்ட்டு அந்த முதலை என் காலை பிடிச்சிருந்தது கப்பா என்னை அடியனை காப்பாத்தணும்ட்டு ஆதி மூலமே கத்தித்து கத்தினபோது யார் ஆதி யார் இந்த லோகத்துக்கு மூலம் அப்படின்னு தெரியல யாருக்கும். பிரம்மா பார்த்த ஓ நம்ம ஆதி மூலம் இல்ல, அவரால் வந்து வேகமா வந்து அந்த சேதனனை காப்பாத்த முடியாது. ருத்ரன் பார்த்தே நம்மளும் இல்லை, நம்மளும் பெருமாளுடைய வசஸ்தலத்திலே விராட்டி கீழே உட்காந்து இருக்கோம், நம்ம ஆதி இல்லேன்ட்டு ருத்ரன் சந்திரன் எல்லாம் கம்முன்னு இருந்துட்டா. ஆனா ஓடி வந்தவர் கருத்மான் மேலே தலைகுலைய அரைகுலைய ஓடி வந்து நின்றான்னு சாதிக்கிறார் வியாக்கியானத்துல. அப்பேற்பட்டதான சியப்பதி ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் இருக்கிறவன் நேரா வந்து குட்டத்து கோல் முதல துஞ்ச குறித்தறிந்த சக்கரத்தான் ஆழ்வார் மங்களாசாசம். அப்படி ஓடி வந்தானே அவனே ஸ்திரமான புருஷார்த்தம். இவன் என்ன பண்ணுவான்னா இவாளுடைய கர்மா எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒழிச்சுட்டு இவா கைய கோப்பினாக்கா, அதாவது அடையவே பயனாகி அழிந்துவிடும் படிகண்டு. இப்படி இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா இந்த பெருமாள் பிராட்டி சகிதனாயிருக்கான். பிராட்டி சகிதன்னா எப்படி சொல்லும், கடிமலரால் பிரியாத கச்சி நகர் அப்படின்னா. இந்த அத்திகிரி பெருமாள் இருக்கானே அவன் பெரிய பிராட்டியாரான பெருந்தேவி தாயாரோட சேர்ந்து இருக்கான், க்ஷணகாலமும் பிரியாமல் இருக்கான். எப்படி கடிமலர் அப்படின்னாக்கா ரொம்ப சுகந்தமானது மனமுள்ள வாசனை உள்ள உற்பத்தி இருக்கும் பிராட்டி பெருமாளை எப்போதும் நீங்காமல் இருக்காள். அதாவது எந்த அவதார நிலையிலும் பெருமாள் வராக அவதாரம் எடுத்தாலும் சரி வாமனனா எடுத்தாலும் சரி ராமகிருஷ்ணனா எடுத்தாலும் சரி பிராட்டியன் பெருமாளோட இருக்காள். ஆகாரம் வேற மாதிரி இருக்கலாம், ஆனா அவ தத்துவம் லோகத்துக்கு ஒரே தத்துவம், ஒரு மிதுனமே உத்தேசியம்ட்டு வியாக்கியானம் பண்றா பெரியவா. அப்படி அழகில்லேன் இறையுமென்று அலர்மேல் வங்கை உரைமாறுவா நம்மாழ்வா சாதிச்சேன். இதையே சுவாமி தேசிகனும் தன்னுடைய சிறு திருச்சின்னம்மால சாதிச்சார். அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார் அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார். இந்த ரெண்டு வரியும் இந்த பாசுரத்திலே பார்த்த கடிமலரால் பிரியாத கச்சினகர தீரி இடமுடைய அருளாளர் இணையடிகள் அடைந்தேனேன் சாச்சாரங்க. அதாவது பெருமாளை ஒரு க்ஷணமும் பிரியாத பெரிய பிராட்டியார் வாசம் செய்யும் கச்சினகர் அத்திகிரி இருக்கே, இந்த இடத்திலே அருளாளராகிய எப்பொழுதுமே தன்னுடைய அனுகிரகத்தின் மூலமாக சேதனர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய பெருமாள் இருக்கானே, அவனுடைய திருவடிகளை நான் அடைந்தேன் அப்படின்னு சுவாமிங்க சாய்க்கிறார். இந்த பிராட்டியார் வாமனாவதாரம் முன்னாடி மண் குடுந்து பலி சக்கரவர்த்தி கிட்டே பெருமாள் யாச்சகம் பண்றார். அப்போ இவன் வந்து பிரம்மச்சரியனாய் மாணிக்குரலுருவாய மாஜனையன் மனத்துள்ளே அப்படின்னு ஆழ்வார் சாதித்திருந்தாலும், மான் கொண்டதோல் மார்வில் மாணியாய் மாவலிமன் தான் கொண்டு தாளால் அளந்த பெருமான் அப்படின்னார் திருமங்க மன்னன். மான் கொண்டதோல், இந்த பிராட்டியார் எப்பொழுது என்னுடைய வக்ஷஸ்தலத்திலே வாசம் பண்றார். நம்ம போய் முன்னாடி மண் குடுந்து பலி சக்கரவர்த்தி கேட்கும் போது இந்த பெரிய பிராட்டியார் அவனை பார்த்துட்டான்னா இந்த இவருடைய திருக்கல்லுடைய கடாட்சமானது பலி சக்கரத்தை ஊந்துனா நம்ம போன காரியம் சித்தியாகாதுன்னு பெருமாள் யோஜனை பண்ணி தன்னுடைய திருமாவளைய குறுக்கே இந்த பக்கம் யஜ்ஞோபவீத தாரணம் இந்த பக்கம் கிருஷ்ணஜனத்தை பெருமாள் அணிஞ்சுண்டு யாதகத்துக்கு ஏழ்றது. ஏன்னா அந்த பிராட்டியோட கடாட்சம் பெற்றவன், எதையும் ஜெயிச்சக்கூடிய சக்தி உள்ளவன். அப்பே ஏன் இதில் சொல்லணும் அப்படின்னாக்கா, பிராட்டி எந்த ஒரு அவதார ஸ்திதியிலையும் பெருமாளை பிரியறதில்லை. அதனால்தான் ஆழ்வராதிகள்லாம் அதை உணர்ந்து சொன்னா, அகலகில்லா திருவகளார் அன்பர் வந்தார் அகலகில்லே நெந்துரையும் அலருமேல் வங்கை உரைமார்பா அப்படின்னு சாய்கிறான். இந்த பெரிய காஞ்சி மாநகரிலே இந்த திவ்ய தம்பதிகள் வாசம் செய்கிறாளே, அவளுடைய திருவடிகளை நான் அடைந்தேன். எதற்கு அடைந்தேன்னா, அவளுடைய அருளை பெறுவதற்காக அடைந்த அருளாளர் இணையடிகள் அடைந்தேனேன்னு சாய்கிறார். மேலும் இந்த இடத்துல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்கா, எதுக்கு இவாளை அடையணும், எதுக்கு நாம் இவாளை போய் நம்ம அடையணும் அப்படின்னாக்கா, இந்த ஜீவாத்மாக்கு ரட்சிக்கக்கூடிய லட்சிய வஸ்துவானது இந்த காஞ்சி மாநகரில் இருக்கு. எதை கேட்டாலும் கொடுக்கும் வேண்டி செல்லாம் தருங்கோது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். நம்ம எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவா, அப்பேற்பட்டதான ஒரு அனுகிரக சீலர்களா இவர்கள் இந்த இதுல இருக்கா. ஆனா நம்ம மேலே சொன்ன சடைமுடியன் சதுர்முகன் இவா எல்லாரும் வந்து இவனட்டேதான் வரவாங்கத்து வந்து இவ வாசல்ல பெருமாளை சன்னதியில் நின்றுட்டு இருக்கா. அப்பேற்பட்டதான் பெருமாள் கச்சியில வாசம் பண்றான். அவன் எப்படி இருக்கான், பிராட்டி சகிதனாயிருக்கான், கலி மலரால் பிரியாத கச்சி நகர்லே வாசம் பண்றான், அவனுடைய திருவடியை நாம் அடைய வேணும் என்று சாதிக்கிறான். தட்டல என்னன்னு கேட்டா, பெருமாள் ஒருத்தரையே நாம் புருஷா தோன்னு போதும்போது, இதுக்கு சம்ஸ்கிருதத்தில் சொன்னது சரணாகதிக்கு இரண்டாவது உபாயமான அனன்ய கதித்வம், வேறு யாரையும் நாடி செல்லாம இருக்க தேவதாந்த சம்பந்தம் கூடாதுன்னு சாய்கிறார். மோட்சத்தை தவிர வேறு பலங்களை நாம் விரும்பாமையா இருக்கணும், வேறு தெய்வத்தை நாடி செல்லாமல் இருக்கணும், மகாவிஸ்வாசம் வருது அந்த இடத்துல. அதனால் எப்படி சொல்லணும்னாக்கா, நீயே சரணன்று ஆயரஞ்சவஞ்சாவும் அப்படின்னு சொல்ற. அதாவது பெருமாளே நீதான் எனக்கு சரண், நீ ஒருவன்தான் எனக்கு அபயம் அளிக்கணும், உன்னாலதான் நீ சர்வசக்தன், உமக்குதான் கிருபை பண்ணக்கூடிய திருவுள்ளம் இருக்கு, உமக்கு மட்டுமே அனுகிரகம் பண்ணக்கூடிய எண்ணம் இருக்கு, உமக்கு மட்டுமே இந்த ஜீவாத்மாவை காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பு இருக்கு, உமக்கு தர்மம் இருக்கு சுவாமி, அதனாலே நீயே சரணென்று அப்படின்னு சாச்சார் ஆழ்வார். அததான் இங்க சுவாமி தேசிகன், இந்த திவ்ய தம்பதி மட்டும் நமக்கு நீன்னு சொல்லும் போது, ஆழ்வாருடைய வாக்களை பெருமாளை பார்த்த நீன்னு சொல்லும் போது, அந்த நீ என்ற சப்தத்திலேயும் பிற பெரிய பிராட்டியாரும் கலந்திருக்கா. பாஷிகார் சாதிச்சர், எங்கெங்கெல்லாம் பெருமாளை நாம் ஸ்மரிக்கிறோமோ அங்கெங்கெல்லாம் பிராட்டியும் ஸ்மரித்ததாகவே கொள்ள வேண்டும். ஏன்னா அவா ரெண்டு பேரும் இந்த லோகத்துக்கு ஏக தத்துவம், தத்துவம் ஒன்றுதான். அவா எந்த ஸ்திதியிலையும் லோக சிருஷ்டி சம்ஹாரம் பிரளயம் எதிலையுமே அவா விட்டு பிரியாதவா, எப்போதுமே ஒன்னா ஏழுலேருந்து நம்ம அனுகிரகம் பண்ணக்கூடியவாண்டதுனாலே அவா கடிமலரால் பிரியாத கச்சி நகரத்து. இந்த பத அன்பை ரொம்ப அற்புதமா சுவாமி பண்ணிருக்கார். இந்த புஷ்பத்திலே வாசம் செய்யும் பெரிய பிராட்ட பிரியாத அத்திகிரி அருளாளன் எங்க இருக்கான்னா, கச்சி நகர்ல இருக்கான். அவன் அவனுடைய திருவடியான இணையிகளிலே நான் அடைந்தேனே அப்படின்னு சுவாமி சாய்க்கிறார். அது அனன்யகதித்வம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, அதுக்கு நீயே சரண்டன் இருக்க வேண்டும். அடுத்தது பொன்பரையன்பேர் குலசேகரன் தாய் சாமாரி ஏர்மலர் பூங்கடல் ஆயரு மாதரன் அப்பலருள்ள இவ்வூரில் உந்தன் மார்பு தழுவதற்கு ஆசையின்மை அறிந்தறிந்தே உந்தன் பொய்ய கேட்டு கூறுமழை போல் பனி கூதலைதி கூசி நடுங்கி யமுனையாற்றில் வாறுமணல் குன்றில் புலர நின்றேன் வாசுதேவா உன் வரவு பார்த்தே அப்படின்னர். கிருஷ்ணன் போய் கேட்டாலாம், அப்பா நான் உன்னோட சம்சேஷம் பண்ணணும்ட்டு நீ போய் அந்த குன்று மேல நில்லு, இதோ வந்துடுறேன்னு கிருஷ்ணன் சாதிச்சார். ஒரு கோபிகை போ நின்றா, அங்க கார்த்தாலும் நின்றாலாம் சூரிய உதயத்துல பெருமாள் வரல, மத்தியானம் நின்றாலாம் வரல, சாயந்தரமாச்சு ராத்திரியாச்சு வரவே இல்லை, மறுநாள் காலத்தால ராத்திரி ஆகி 3-4 மணி ஒரே குளிர், அங்க அப்பயும் பெருமாள் வருவான்னா வளருக்கு பெருமாள் வரவே இல்லையா, உந்தன் பொய்ய கேட்டு அப்படின்னு சாய்ச்சார். என்னன்னு கேட்டா வரப்போறான்னு காத்துட்டு இருந்தா, ஆனா பெருமாள் என்னைக்கா ஒரு நாள் வருவான், அந்த பொறுமை இருக்கணும், ஏன்னா அவன் ஒருவன் வரான்னு சொல்லிட்டா நிச்சயம் வருவான் நமக்கு. அதுதான் இங்க சாய்ச்சார் ஆழ்வார், வாசுதேவா உன் வரவு பார்த்து. நம்முடைய அந்திம திசையிலே நம்ம என்ன சரணாதி பண்ண என்ன சொல்றோம், இந்த ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும் போது நீ வந்து என்ன வைகுண்டத்துக்கு கூட்டும் போன பிரார்த்தனை பண்றோம் ஆச்சாரிய முக்கிய சரணாகத்திலே. அப்படி பண்ணும் போது என்ன அப்படின்னாக்கா, இங்க வாசுதேவா உன் வரவு, என் வாசுதேவனாக கிருஷ்ணன் வந்து என்னை கூட்டின் போவான் என்ற ரீதியிலே நான் மனசுலே அவனையே பிரதிஷ்ட பண்ணி அவனுடைய திருவடியை நான் ஸ்மரித்தின் இருந்தாக்கா நம்மளை தெய்வம் ஒரு நாளும் கைவிடாது அப்படின்னு எண்ணம் மனசுல வந்து அவன் திருவடியை நாம் எப்பையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்போம். அதுதான் இங்க சுவாமி சாச்சர் அனன்ய கதித்துவம், வேறு தெய்வத்தை நாம் நாடாது, வேறு ஒரு மோட்சம் என்ற புருஷார்த்தத்தை தவிர வேறு புருஷார்த்தம் இந்த ஜீவனை கடைத்தேற்றத்துக்கு உபயோகப்படாது, ஏன்னா ஜீவாத்மா எப்பயும் அழியாத வஸ்து, இதுக்கு பேர் உபகாரம் பண்ணிருக்கான் பெருமாள், ஞானத்தை கொடுத்திருக்கான் சமயத்திலே வந்து காப்பாத்த பெருமாள் ஒரு உபகாரம் பண்ற இந்த ஜீவாத்மாக்கு, எப்போ வந்து நம்ம அவனுக்கு அனுகிரகம் பண்ணோன்னு பெருமாள் காத்துன்னு இருக்கானாம். இது பெரிய நமக்கு ஒரு அனுகிரகம் இல்லையோ, அப்படி அனுகிரகம் பண்ண காத்துன்னு இருக்குவன் நமக்கு வர வரைக்கும் நம்ம காத்துன்னு இருந்தா என்ன. அதனால்தான் இங்க சொன்னார் ஆழ்வார் வாசுதேவா உன் வரவு பார்த்து அப்படின்னு. இது அபுருஷார்த்தமான வஸ்துக்கள் இங்க யார சாதிக்கிறான்னா சடைமுடியன் சதுர்முகன் இவா எல்லாரும் பெருமாள்கிட்ட பிச்சை கேட்கிறவா. அதனாலே எந்த தெய்வத்துக்கிட்ட போனா நமக்கு ஒரு புருஷார்த்தமான வைகுண்டம் கிடைக்குமோ அந்த தெய்வத்தின் மேலே பிரதிபக்தியை வச்சு வேறு தெய்வத்தை நாம் நாடாது வேறு புருஷார்த்தத்தை நாம் நாடாது அவன் திருவடியே சரண் என்று இருந்தால் இந்த அருளாளி இணையடிகள் நமக்கு திண்ணம்னு இந்த பாட்டில் நமக்கு சுவாமி தேசிகன் அற்புதமா சாதிக்கிறார். 3வது பாத்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். அடியன் தாசன் சிவதேரிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நம்ம இன்னைக்கு அடைக்கல பத்து 3வது பாசனம் சேவிக்கணும். சுவாமி தேசிகன் முதல் 2 பாசனங்கள்லையும் பிரபக்தியின் அதிகாரம் சாதிச்சார். முதல் பாசனத்திலே ஆக்கிஞ்சன்யம் என்ற விஷயத்தை சாதிச்சார். 2வது பாசனத்திலே அனன்ய கதித்துவம், பெருமாளே நமக்கு அனன்யகதி என்று நாம் இருக்க வேண்டும் சாதிச்சார். அடுத்தது 3வது பாசனம் அவதாரமானது தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது, மந்திரங்கள் தம்மாலும் மற்றமுள்ள உரையாலும், அந்தரங்கண்ட அடிபணிவார் எல்லாருக்கும் அருள் புரியும், சிந்துரவர் பிரயவனாறு சீலமல்ல தரியேனே. அடிபணிவார் எல்லாருக்கும் அருள் புரியும் 3வது விரல சுவாமி சாய்க்கிறார். இந்த இடத்துல அனைவருக்கும் அருள் புரியும் ஒரு பாடாந்திரம் இருக்கு, திவுதேசங்கள்ல அப்படி சேவிக்கிறார். இப்போ யார் அருள் புரிவா அப்படின்னாக்கா சிந்துரவர் பிறையவனார் அவர்தான் அருள் புரியற, அதாவது தேவப்பிரான் அருள் கொடுக்கிறேன்னு சுவாமி சாய்க்கிறார். இங்க இதுக்கு என்ன விஷயம், இந்த பாசுரத்துக்கு தாத்பரியார்த்தம்னு நம்ம பெரியவாள்கிட்ட கேட்டாக்கா பிரபத்திக்கு அனைவரும் அதிகாரிகள்னு சாதிக்கிறார். ஒருத்தர் சரணாகதி யார் யார் அனுஷ்டிக்க வேண்டும், இவா நிஷித்தமான வஸ்து அப்படின்னு இல்லை, பிரபத்திக்கு அனைவரும் அதிகாரிகள். பெருமாள் திருவடியில போய் சேர்றதுக்கு யார் சேர்ந்தா என்ன சுவாமி, வந்து கை கூப்பினா அபயம் எடுத்து பெருமாள் சித்தமா சித்தோபாயனா இருக்கான், நம்மள் நாம் சாத்தியோபாயத்தை அனுஷ்டிக்க வேண்டியது. இந்த இடத்துல தந்திரங்கள் வேறின்றி தமது வழி அழியாது அப்படின்னார். தந்திரங்கள் என்ன தந்திரம் இங்கன்னா, இங்க பக்தியோகத்தினாலே இந்த கலியிலே பெருமாளை நாம் சாதிக்க முடியாது, அதுதான் தந்திரம், வேறு தந்திரம் இல்லை. இப்ப எந்த தந்திரத்தாலே நாம் பெருமாளை அடைய முடியும்னு கேட்டாக்கா சரணாகதி ஒன்றே உபாயம், அதுதான் சொன்னார், தமது வழி அழியாது. தமது வழி எப்படி இருக்கு, சரணாகதியை நாம் சாதிக்கிறதுக்கு நம்ம பெரியவா வச்ச வழி என்ன சுவாமி அப்படின்னு கேட்டாக்கா, சாஸ்திரம் கூறியிருக்கு நம்மளுடைய வர்ணாசிரம தர்மங்கள், நம்மளுடைய ரிஷிகணங்கள் இருந்தாலே அவன் மூலமா வந்து சாஸ்திரத்தை நமக்கு பெருமாள் பிரவர்த்திப்பிச்சு அதன் மூலமா நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் காட்டிய வழி இருக்கே அதுதான் வர்ணாசிரம தர்மங்கள். வர்ணாசிரம தர்மம் அப்படின்னா வேதத்தையும் சேர்த்துக்கணும், ஏன்னா அதுலேயும் தான் எல்லாம் வருது, பிரிஞ்சு வருது நமக்கு. வர்ணாசிரம தர்மங்கள் எப்படி கடைபிடிக்கு, நம் பெரியவா என்ன பண்ணா, யார் திருவடியை நம்ம ஆசிரியச்சா, அவருடைய பெரியவா என்ன பண்ணா, யார் மூலமா இந்த சம்பிரதாயத்துக்கு வந்தா, அந்த ரீதியிலே தான் வர்ணாசிரம தர்மங்கள் தம்ம பெரியவா நமக்கு இட்ட கட்டளையே நாம் நம்முடைய இந்த ஜீவனத்திலே நாம் நடத்தி காட்டணும். அதுதான் சரணாகதி ரூபமா கொண்டு போனதை பெரியவா நம்ம, அதான் தமது வழி அழியாது. அந்த வழியை மாத்தாம பெரியவா போன சித்தாந்தத்திலேயே நம் மனசையும் செலுத்தி பெருமாளுடைய திருவடியை நாம் அடைவதுதான் இப்போ கலியிலே வந்து சாத்தியம் வந்ததுல. அதுதான் தந்திரம், வேறு தந்திரம் செய்யாமல் நம் பெரியவா காட்டிய வர்ணாசிரம தர்மங்களை சாஸ்திரத்தை அனுஷ்டிச்சு அதன் மூலமா பெருமாள்கிட்ட போறதுதான் தமது வழி அழியாது. மந்திரங்கள் தம்மாலும் வேத மந்திரம், வேதம் அனாதியானது அபௌருஷேயம் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. ஓரான் வழியாக வந்தது அந்தனர் மாடுன்னு வேதத்துக்கு ஒரு திருநாமம் உண்டு. அந்த ரீதியிலே வேத மந்திரங்கள் ரொம்ப கடினமானது, ரொம்ப பாஷ்யாதிகளை சேவிச்சு அதனுடைய அர்த்தங்களை உள்வாங்கிக்கணும். அதனாலே பெருமாள் ஒரு ஹித பிரவர்த்தனம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் ஆச்சாரர்களை அவதரிப்பித்தான். நம் ஆழ்வார் அவதரிச்சு பிரதான தலைவரா எழுந்திருந்து கூடஸ்தரா எழுந்திருந்தேர். பெருமாளுடைய அந்த சாமவேத சாரத்தின்னு நம்மாழ்வார் நமக்கு கொடுத்தேர். சாமவேதம் எதை சொல்றதுனா பெருமாளை சரணடை. அதான் நின் அடைந்தேன் நிறைய இடத்துல சாய்க்கிறார். அதாவது உன்னை நான் அடைந்தேன்னு, உன்னை அடைவதற்கு என்ன உபாயம், அதுதான் மந்திரங்கள் தம்மாலும் சாய்ச்சார். திவ்ய சுக்தி, ஆழ்வாடு திவ்ய சுக்தியிலே சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே பெருமாளை சரணடை, அவனை நினை, அவனை விட்டு வேறு யாரையும் நீ சேவிக்காதே, அவன்தான் இந்த ஜீவாத்மாவை காப்பாற்றக்கூடிய சர்வ வல்லமை படைத்தவன், அவனே கிருபாலு, அவனே காருண்யமூர்த்தி, இப்படி சொல்லிட்டு வருது எல்லா இடத்துலயும். இந்த இடத்துல மந்திரங்கள் தம்மாலும் நமக்கு நம்முடைய ஆழ்வார் ஆச்சாரியர்கள் நம்முடைய பூர்வர்கள் நம்ம எந்த அனுஷ்டானத்தை வர்ணாசிரம தர்மம் அனுஷ்டிச்சு எந்த மந்திரங்களை காட்டி கொடுத்தாலோ அந்த மந்திரங்களை அனுஷ்டி. மூணு மந்திரம் பெரிய பிரதானமா நம்ம எடுக்கிறான். அதான் திருமந்திரம், துவயம், சரமஸ்லோகம்னு சொல்றா. இது ரொம்ப ரொம்ப சுலபமானதும் உள்ளங்கை நெல்லிக்கணியாம் கல்கண்டு போல நமக்கு இருக்கக்கூடியதான துவய மந்திரம். துவயம் மந்திரம் என்னன்னா பிராட்டியம் பெருமாளையும் நாம் நமக்கு சேவிச்சு கொடுக்கறது தான் துவய மந்திரம். நமக்கு அந்த இடத்துல திருமந்திரம் ஒன்றும் சாதாரணம் இல்லை. ஒரு திருமந்திரமானது சர்வவேத சாரம் அப்படின்னு எல்லா ஆழ்வாராஜரும் சாதிக்கிறா. அதுதான் சாஸ்திரமும் சொல்றது. சரமஸ்லோகத்துல என்ன சொல்றான்னாக்கா, மாம் ஏகம் சரணம் பிரஜன்னு சாதிச்சார். அதாவது நீ என் ஒருவனை சரணடை, நான் உனக்கு மாசுஜகான்னு சாதிச்சு நான் உன்னை வல்வினையை போக்கி உனக்கு அபயம் அளிக்கிறேன்னு சாதிச்ச பெருமாளே நமக்கு கீதாச்சாரியனாய் வந்து பீதக வாடைப்பிரான் பிறகு குருவாகி வந்து அந்த ரீதியில் அற்புதமா சாதிச்சு பேச்சார். அதுதான் மந்திரங்கள் தம்மாலும் அப்படின்னு சாதிச்சார். அடுத்தது மற்றும் உள்ள உரை. இந்த மற்றும் உள்ள உரை என்னன்னா, இந்த வேத மந்திரங்களுக்கு பாஷ்யம் எழுதி நம் பாஷ்யகாரர் ஒரு சீபாஷ்யம் பண்ணி கீதா பாஷ்யம் பண்ணி சுவாமி தேசிகன் நமக்கு ஒரு ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரம் என்ற அருமருந்து மூணு பிரதான மந்திரங்களுடைய தாத்பரியங்களை நமக்கு புரியும் அளவிலே எழுதி கொடுத்து போயிருக்கார் இல்லையா, இதுதான் மற்றும் உள்ள உரை. எப்படி ஒரு பாகவதம் நமக்கு ஏற்பட்டது, அதுக்கு பிறகு இங்க பார்த்தாக ஒரு பகவத்விஷயம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் மூலமாக ஒரு பகவத்விஷய உரை ஏற்பட்டது. நமக்கு ஆழ்வார் திவ்ய சுக்தியிலே உள்ள ஆழ்ந்த கருத்துக்கள் என்னன்னு குவிண்டெசன்ஸா நமக்கு வந்து புல்லான் நம்ம காட்டி கொடுத்திருக்காரு இல்லையா, அதுதான் மற்றும் உள்ள உரை. ஆச்சாரிகள் வாக்கும் அதுல சேர்ந்தது, அவளுடைய திருவுள்ளமும் அதுல சேர்ந்தது, அவளுடைய வியாக்கியானங்களும் சேர்ந்தது. இது எல்லாம் எதை சொல்றதுன்னா, எல்லாமே சேர்ந்து எதை ஒரு எல்லாத்தையும் போட்டு ஒரு மிக்சியில போட்டு அடிச்சு ஒரு சாறு ஒரு டம்ளர் நம்ம எடுத்தாக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய என்னன்னு கேட்டா, சியப்பதியான சர்வேஸ்வரன் திருவடிகளே நாம் சரணடைய வேண்டும், அதற்கு என்ன உபாயங்கள், அதற்கு நீ யாரை சென்று சேர வேண்டும், அவர்கள் உமக்கு பண்ணும் உபகாரங்கள், சரணாகதி பண்ண பிறகு நீ என்னென்ன கைங்கரை அனுஷ்டிக்க வேண்டும்னு காட்டுறதுதான் இந்த நம் ஆச்சாரியருடைய வாக்கு வியாக்கியானங்கள் எல்லாம் வருது. இது மூணு பண்ணியாச்சு சுவாமி. தந்திரங்கள் வேறின்றி சரி, தமது வழி அழியாது என்னுடைய வர்ணாசிரம தர்மத்தை கடைபிடிச்சுட்டேன், மந்திரங்கள் தம்மாலும் வேதரூபமான போய் வேற வழியில போகாது, வேதம் சொன்ன வழியிலே போறேன், மற்றுமுள்ள உரையான ஆச்சார்கள் வாக்கின் மூலமாகவே நான் பெருமாள்கிட்ட வரேன், அந்தரங்கன் அடிபணிவார்னு சொன்னார். அந்தரம் அப்படின்னா பக்திக்கும் பிரபக்திக்கும் உள்ள ஒரு வித்தியாசம், இதை முக்கியமா தெரிஞ்சுக்கணும். பக்தி பண்ணா போறவே பெருமாள் என்ன காப்பாற்றுவேன்னா, கலியிலே வெறும் பக்தி பண்ணா பெருமாள் நமக்கிட்ட நமக்கு வந்து சீவகண்ணும் கொடுக்க மாட்டான். ஆனா பிரபக்தி பண்ணணும். ஆனா பக்தினா என்ன, பிரபக்தினா என்ன உள்ள வித்தியாசத்தை பெரியவாட்ட கேட்டு தெரிஞ்சுட்டா இந்த பிரபக்தியோட விசேஷம் நமக்கு தெரியும். எப்பேற்பட்ட ஒரு கணகால மாத்திரத்திலே சாத்திக்க கூடியதான ஒரு பிரபக்திக்கு நம்ம ஒரு ஆச்சாரியாள்கிட்ட போறோம், ஒரு நிமிஷம் கார்த்தால ஏறி தித்தாமட்டு ஆட்டோட இறங்கி ஆசிரமத்தை மடத்துல இறங்கி அவ சொன்ன ஒரு சங்கல்பத்தை பண்ணிட்டு நிசமன் திருவடியிலேயோ பாதுகை எதிர்க்கோ நின்று ஒரு பெருமாள்கிட்ட நம்ம பாத்ம வரசமடம் பண்ணி எவ்வளவு நாளையாது, நாட் லெஸ் தன் 2-3 ஹவர்ஸ், இதெல்லாம் சேர்த்து மொத்தமா சேர்த்து எல்லாம். ஆனால் இந்த ஜீவனுக்கு இதுக்கு பெருமாள் பிரதி உபகாரமாக கொடுக்கக்கூடிய வஸ்து என்னன்னு கேட்டா, அந்தவிழா பேரின்பமான பெருவீட்டை அனுகிரகம் பண்ண. இந்த ஜீவனும் அழிய போறதில்ல, ஸ்ரீவைகுண்டமும் அழிய போதில்ல. எத்தனை எத்தனை யுகங்களுக்கு ஸ்ரீவைகுண்டம் இருக்கோ, எத்தனை எத்தனை கோடி கோடி யுகங்களுக்கு அந்த ஸ்ரீவைகுண்டம் சுத்த சத்வமயமான அந்த நாகநேச நம்பிரான் இருக்கக்கூடிய அந்த ஸ்தலம் இருக்கோ, 108 திருப்பதினு சொல்றா, 108வது திருப்பதினு சொன்னாலே அந்த திருப்பதி எவ்வளவு காலத்துக்கு இருக்கோ அவ்வளவு காலத்துக்கு இந்த ஜீவன் அந்த பெருமாளை ஸ்ரீவைகுண்டலே பார்த்து பார்த்து சேவித்து சேவித்து ஆனந்திக்க போடுது. அதுதான் பெருமாளை வந்து முந்தானிலே முடிஞ்சுக்கலாம் சொல்ல, மணிவண்ணன் நான் முந்தானிலே பெருமாளை முடிஞ்சுட்டு போலாம் சுவாமி, அந்த இடத்துல நீ பாத்தீர் அப்படின்னாக்கா, இந்த சின்ன நம்ம பண்ண சின்ன ஒரு உபகாரமான உன் திருவடியிலே வந்து விழுந்தேன்னு நம்ம சொல்லிட்டாக்க, ஆச்சாரிய முக்கேன சரணாகதி என்ற ரூபத்துல சொல்லிட்டாக்கா, அவன் அழியாத பேரின்பம் அந்தமில்லா பேர், அந்தம்னா முடிவே இல்லாத ஒரு பேரின்பத்தை நமக்கு அளிக்கிறான்னா அவன் எவ்வளவு கிருபாளு அப்படின்னு சொல்ற. அந்தரம் கண்டு அடி வித்தியாசத்தை தெரிஞ்சிட்டா, தெரிஞ்சென்று அடிபணிவார், சரணாகதி வந்து பண்ணு, அப்படி பண்றவா எல்லாருக்கும் அருள் புரியும். யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணாலோ அவளுக்கெல்லாம் அருள் புரிகிறான் இந்த பேரருளாளன். சிந்திரவர் பிறையவன், இறையவன் சொன்ன பதமானது இவருக்கு மட்டுமே பொருந்தும். இந்த சிந்திரவர் பிறையவனா சீலம், அவனுடைய சீலமானது அதாவது சௌசீல்யத்தை இங்க சுவாமி சாய்க்கிறார், அல்லது அரியேனே எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதாவது இப்படி இப்படி உபகாரம் வேறு உபாயமின்றி எங்களுடைய பூர்வாச்சர வழியை தவித்து வேறு வழி போகாமல் வேதம் சொன்ன வழியிலையும் ஆச்சாரியர்கள் சொன்ன வழியிலையும் எது பக்தி எது பிரபக்தி என்ற வித்தியாசத்தை அடியேன் தெரிஞ்சென்று அந்த வரதன் திருவடியிலே வந்து நான் விழறனே, அவன் எப்படி பண்றானா, அவன் எல்லாருக்கும் அருள் புரிகிறான், அவனுடைய அருளை தவிர வேறு சீலத்தை நான் அறியேனே அப்படின்னு சாய்கிறார். சீலம் என்ன, இங்க சௌலபியத்தை சௌசீல்யத்தை காட்டுறார். சௌசீல்யத்துக்குன்னா உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ராமாவதாரம் சாய்கிறார், குகனோடும் கங்கதன்னில் சீரணிந்த தோழமை கொண்டதுன்னு பெரியாழ்வார் சாதிச்சார். அது மட்டும் இல்ல, ஒரு எப்பேற்பட்ட தசரத சக்கரவர்த்தியினுடைய குமாரனான ராமச்சந்திர சக்கரவர்த்தி சர்வலோகத்துக்கும் அதிபதியானவன், அவன் வந்து என்னன்னா ஒரு குரங்கோட சேர்ந்து ஸ்நேகம் பண்ணிக்கிறான், தன்னுடைய நிலையில் இருந்து தாழ்ந்து இறங்கி தன்னை விட தாழ்ந்தவரோடு சேர்ந்து பழக தண்ணீரா இருப்பதுன்னு சாட்ச ஒரே வாழ்க்கையில் பரிவாழ்ந்தத்துல. அதே மாதிரி ராட்சசன் விபீஷணன் அவன் வந்து அபயம்னு ஓடி வந்தான், அவனுடைய ஸ்நேகம் பண்ணிட்டான் சுவாமி. எப்படி பண்ணிட்டான், எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன் இறங்கி வந்து இவளாவோடு ஸ்நேகம் பண்றானே, அவன்தான் ரொம்ப சௌசீல்யத்தை காட்டுறான் நமக்கு. அடுத்தது பிரபத்திக்கு அதிகாரிகள், பிரபத்திக்கு யார் அதிகாரிகள்னா எல்லாருக்கும்னு ஒரு பதத்தை சாதிச்ச சுவாமிங்க. இந்த எல்லாருக்கும் அப்படின்னும் போது யார் யாருன்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமானா, எல்லாருக்கும் சொல்லிட்டேளே அப்படின்னாக்கா எல்லாருன்னா யார் யார் ஆச்சாரியமுக்கேன அவன் திருப்பதியில வந்து நிக்கிறாளோ, யார் யார் தன்னுடைய சொரூபம் அறிந்து தன்னுடைய நிலை அறிந்து வந்து எனக்கு இந்த ஜீவாத்மாவை பெருமாளுடைய வஸ்துவை நான் சமர்ப்பிக்கிறோம் அவன்ட்டு சொல்லிட்டு வந்து நிற்கிறாளோ அவ எல்லாருக்கும் அருள் புரிவான். எப்ப அருள் புரிவான்னா அடிபணிவார், அடிபணிந்தால் அருள் புரிவான். அதே ஸ்ரீமடத்துல ஒரு அனுஷ்டானம் இருந்தது சொல்லுவா, பெரியவா சொல்லி கேட்டு அடியேன், எங்க கைங்கிரி மண்ட யானை குதிரை பசு அதுக்கெல்லாம் கூட பரணேசம் பண்ணி வச்சிருவானா ஐஷங்கள்லாம் சேர்ந்து. ஏன் கேட்டா அதுவும் வந்து ஸ்ரீவைஷ்ணவத்துவம் இருக்கணும், அதுவும் ஒரு கைங்கரியத்தை பெருமாள்கிட்ட அன்வகிக்கணும் சொல்லிட்டு பண்ணி வைக்கிறா. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் ஸ்ரீமத் ஆண்ட மாச 3வது ஆண்டவனாயிருந்த பெரிய ஆண்டவன் சீனிவாச மகாதேசிகன் சுவாமி வந்து ஒரு சர்பத்துக்கு ஆர்த்த பிரபத்தி பண்ணதா அடிவன் பெரியவா சொல்லி கர்ண பரம்பரையா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த சரணாகதி பண்ணிக்கிறதுக்கு வந்து இவா இவான் என்றும் இல்லை, அனைவருக்கும் அருள் புரியும்னு சொன்னார். அதாவது எல்லாருக்கும் அருள் புரியும். யார் அருள் புரிகிறான்னா சிந்தரவர் பேரேவனார். அவனுடைய சீலம், அவனுடைய சௌலபியம் சௌசீல்யமானது எனக்கு, அதை தவிர நான் வேறு ஒன்று அறியேனேன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்திலே பிரபத்திக்கு அனைவரும் அதிகாரிகள்னு சொல்லிட்டு சுவாமிங்க ரொம்ப அற்புதமா வியாக்கியானம் சாய்கிறடியன் தாசனடியன் கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. நேற்று மூன்றாவது பாசனம் பார்த்தோம். அதுல அனைவருக்கும் அனைவரும் பிரபத்திக்கு அதிகாரிகள் அப்படின்னு சுவாமி அதுக்க, ஏன்னா எல்லாருக்கும் அருள் புரியும் அப்படின்னு ஒரு பதத்தை பிரயோகம் பண்ணார் போன பாசனத்தில். அதன் மூலமா சகல வஸ்துக்களும் பிரபத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் துணிக்கிறது. நாலாவது பாசனத்தில் பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லதுன்னு சாய்க்கிறார். பிரபத்தி எல்லா பலன்களையும் தரவல்லது அப்படின்ற சுவாமிங்க மேல பாசுரத்தை பிரவேசம் பண்ணலாம். காகமிரா கதன் மன்னர் காதலி கத்திரபந்து நாகமரன் நயன் முதலா நாகநகராறு தமக்கும் போகம் உயர் வீடு பெற பொன்னருள் செய்த மைகண்டு நாகமலை நாயகனார் நல்லடிப்போதடைந்தேனே அப்படின்னு நாலாவது பாசுரம் அவதாரம். இந்த பாசுரத்திலே பிரபத்தி எல்லாத்தையும் கொடுக்கும், கேட்டதெல்லாம் தரும் பிரபத்தி. இதுல முன்னாடி காகம் அப்படின்னு பதத்தை போட்டிருக்கார். காகாசுர விருத்தாந்தத்தை முதல் பாசுரத்திலே சுவாமி எடுத்தாச்சு. அங்கேயே வந்து அடியன் ஓரளவுக்கு விஷயத்தை சொல்லிட்டேன், அதனால மேலும் இங்க பிரஸ்தாபிக்க வேண்டாம். அவனுக்கு ராமன் அனுகிரகம் பண்ணர். சோகம் தவிக்கும் சுருதி பொருளொன்று சொல்லுகின்றோம் நாகம் தனக்கும் இராக்கதற்கும் நமக்கும் சரணாம் ஆகண்டலன் மகனாகிய ஆவலை பேரிய ஓர் காகம் பிழைத்திட கண்ணறிவே செய்த காகுத்தனே. காகம் பிழைத்திட அதுவே அனுகிரகம். அங்கே கண்ணறிவே செய்த காகுத்தனான நம்ம ராமச்சந்திரமூர்த்திய அங்க ஸ்மரித்தார். இங்கேயும் அதே மாதிரி காகத்தை எடுத்திருக்க சுவாமி தேசிகன். அந்த விருத்தாந்தம் ஏற்கனவே பார்த்தாச்சு. மேற்கொண்டு பாசத்தை பிரவேசம் பண்ணலாம். இராக்கதன் ஒரு பதம் போட்டிருக்கார். இங்க ரெண்டாவது பதமானது பாசுரத்தில் இராக்கதன் சாய்க்கிறார். இதுல விபீஷண ஆழ்வான சாய்க்கிறார். எப்படி விபீஷண ஆழ்வானுக்கு கிருபையா பெருமாள் அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா, அண்ணா நீ சொல்றது நீ பண்றது தப்புன்னா, இது வந்து க்ஷத்ரிய தர்மம் இல்லை, இன்னொருத்தருடைய மனைவி அபகரிச்சுன்னு வந்திருக்கேன் அண்ணா, சீதையை கொண்டு ராமன்கிட்டே சேர்த்துரு, அதுதான் உனக்கு நல்லது, நம்ம ராஜ்யத்துக்கும் நல்லது, லங்கைக்கும் நல்லதுன்னு பெரிய புத்திமான் விபீஷன் ஆழ்வான் எடுத்து சொல்றான் அண்ணாக்கு. ராவணன் கேட்கறதா இல்ல, நீ குல துரோகின்னு விபீஷன் மேல ஒரு பட்டம் கட்டுறா ராவணன். இருந்தாலும் பரவாயில்லன்னா என் தர்மத்தை நான் எடுத்து சொன்னேன், நான் ராமனுடைய திருப்படியை தேறி போறேன் அப்படின்ட்டு விபீஷன் ஆழ்வான் கிளம்புறார். அங்கேருந்து கிளம்பி வர காலத்தில் தன்னோட அவருக்கு சிஷ்யனாயிருந்த நாலு பேர் கூடவே விபீஷன் ஆழ்வான் கூடவே எழுறா அவளும். எல்லா ராட்சத கூட்டம் இருந்தாலும் பெருமாளை தேடி ஒரு அபயம் அப்படின்னு வரப்போறா. வரும்போதே இங்கே மந்திகள் மத்தியிலே பெருமாள்கிட்ட சொல்றா, எல்லாரும் யாரோ வரா இங்க விபீஷன் மாதிரி தெரியுது, நம்மளை எதிர்க்க வரான்னு அடியே அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றா. அனுமார் சொல்றாரு, இல்ல சத்த பொருட்களும் அடியேன்னு சாய்க்கிறார். அனுமார் வந்து நிக்கிறான், வானத்தை எழுந்து நிக்கல, பெருமாள் கிட்ட முதல்ல வரல, அவன் வானத்திலேருந்து அஞ்சலி பண்றான். அங்கே அபயம் அபயம்னு சொல்லி பெருமாளுக்கு இந்த சுக்ரீவாதிகள் மூலமாக தான் வந்த விஷயத்தை சங்கேதமா தெரிவிக்கிறான். பெருமாள்கிட்ட வாழும் விண்ணப்பம் பண்றா, வரட்டும் சாதிக்கட்டும், பெருமாள் சாதிச்ச எதிவார் ஆவண ஸ்வயம்னு சாதிச்சார். அதாவது விபீஷன் இல்ல, விபீஷணனுடைய ஒரு வேஷத்துல ராவணனே வந்தாலும் சரி, அவனே நேர வந்து அபயம் கொடுத்தாலும் சரி, அவனை காப்பாத்துறேன், அவன் பண்ண தப்ப மன்னிக்கிறேன்னு பெரிய கிருபையோடே தன் விசாலமான திருவுள்ளத்தை தான் இந்த இடத்துல காட்டுற சக்கரவர்த்தி திருவன். அப்படி விபீஷன் ஆழ்வான் வந்து பெருமாள்கிட்ட நிற்கும் போது அவன் கூட நாலு பேரும் வந்தா, பெருமாள்கிட்ட வந்து சேவிச்சான், அண்ணாவுக்கு புத்தி சொன்னேன் அடியன் கேட்கல, ஆனா எனக்கு அவன் பண்றது அதர்மம்னு பட்டுது, தர்மம் எங்க இருக்கும் அங்கேன்னு வந்து வந்து தெத்வா அப்படின்னு எல்லாத்தையும் திறந்து புத்திராம்ச தாராம்சன்னு சாய்க்கிறார் வால்மீகில. அப்படி எல்லாத்தையும் விட்டு வந்து நின்றேன், அவர் பேர்ல இருக்க பிரீதியை விட்டு வந்து நின்றுட்டேன் சுவாமி, நீர்தான் பரம்பொருள் தெரிஞ்சின்றேன் வந்து பெருமாள் திருவடி நிற்கும் போது பெருமாள் ததாஸ்து உங்க அபயம் கொடுத்தேன் நான் இருக்கேன் காப்பாத்துறேன்னு சாய்ச்சார் பெருமாள். அது என்ன விஷயம் அப்படின்னாக்கா, சரணாகதி பண்ணது பெருமாள்கிட்ட விபீஷன் ஆழ்வான், ஆனா பெருமாளுடைய விசாலமான திருவுள்ளம் இங்க ரொம்ப கவனிக்கணும் நம்ம. விபீஷணாழ்வானோடே வந்த நாலு பேருக்கும் சேர்த்து அபயம் அளித்தான்னு சாட்சியர் சுவாமி தேசிகன் ரகசியத்திரை சாரத்தை எழுதுகிற இந்த விஷயத்தை அபய பிரதான சாரத்தில் அப்படி சொல்லும்போது பார்க்க, ஒத்த சரணன்ட்டு பெருமாள்கிட்ட போறான், அவனோட அணு யாத்திரையா போறவாளுக்கும் அந்த அனுகிரகம் கிடைக்கிறதுனா பெருமாள் எவ்வளவு எவ்வளவு கிருபா சமுத்திரம்னு நம்ம கவனிக்கிறோம் இந்த இடத்துல. அப்படி வந்தான் பெருமாள் அனுகிரகம் பண்ணார் இவனுக்கு. அதாவது என்ன சொன்னார், எப்படி வந்தவொடனே கொடுத்துட்டே அவன் ஒரு டெஸ்ட் பண்றேன்னு கேட்கறா, இல்ல அவன் எப்ப என்ன பாக்கணும்னு வானத்துல விமானத்துல அங்கிருந்து கிளம்பினானோ அப்பயே அவனுக்கு அபயம் அளிச்சாச்சுன்னு சாதிச்சாலாம் விரிவா. அப்படி ஒரு கிருபா சமுத்திரம் நம்முடைய பெருமாள். சரணம்னு கையகோப்புன்னு கையகோப்புன்னு நினைக்கும் போதே பெருமாள் அனுகிரகம் பண்றான் எல்லாருக்கும். சரி, இதுல வந்து ஒரு சரணாகதன் விஷயம் கொடுக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு ஜீவாத்மாவை கடத்தேத்தணும் அப்படின்னாக்கா பிராட்டி சம்பந்தம் இல்லையேன்னு ஒரு சில கேள்விகள் எழுது இந்த இடத்துல. அப்ப என்னன்னா, விபீஷணாழ்வான் சீலங்கையிலேந்து ராமனுக்கு இடம் நோக்கி விமானத்தை கிளம்பும் போதே பாக்குறா சீத மேல அண்ணாந்து பாக்குறா, கேட்கிறா ராவணன் எங்கேயோ போறான் போல் இருக்கு, திருஜர்கிட்ட பேசிட்டு இருக்கா சீதா பிராட்டி. திருஜர் சாய்ச்சா, இல்ல இல்ல அடி என் தோப்பனார் தான் கிளம்புறார், எங்க போறேன்னு பிராட்டி கேட்கும் போது தேவருடைய வர்த்தாவான ராமச்சந்திரமூர்த்தியை செவிக்க போறேன்னு சொல்றா. அப்படியான்னு சீதை சாய்ச்சாலாம். அதனாலே சீதை இவன் சீதையே நேரா சரணாகதி பண்ணல, ஆனா சீதா பிராட்டி அவனை கடாட்சம் பண்ற அதுவே புருஷகாரம் பண்ணதா அர்த்தம்னு பெரியவா இருந்த சாய்ச்சிட்டான். அதனாலே பிராட்டி சம்பந்தமும் இவனுக்கு இருக்கு, பிரானும் இவனை மன்னிச்சுட்டான். அதனால பார்க்க, ஒரு சரணாகதியானது ஒரே சமயத்துல அஞ்சு பேருக்கு கிடைக்கிறது. பிராட்டி எங்கேயோ கண்டிருக்கா, அவ பரம கிருப்பையோட இவனை பார்த்தா யாருன்னு வினவும் போதே இவருடைய அனுகிரகமானது அவனுக்கு பட்டு போச்சு. அதனாலே பிராட்டி சம்பந்தத்தோட விபீஷணன் ஆழ்வான் பெருமாள் காலில் விழுந்து வந்து விழுந்தான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்ட. அதான் சுவாமிங்க சாய்க்கிறார் காகம் இரா கதன் அப்படின்னு சாய்ச்சர். அடுத்தது மன்னர் காதலின்னு ஒரு பதம் பிரவேசமாறுது இங்க. இந்த மேலும் இந்த இரா கதன் கொடுத்தார் பெருமாள், இவன் அபயம் கொடுத்த அபயம் மட்டும் கொடுக்கல, மன்னர் காதலி அப்புறம் பார்ப்போம். முதல்ல விபீஷணன் கொஞ்சம் முடிச்சுடுறேன், கொஞ்சம் விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டாக்கா, ராஜ்யத்தை கொடுத்த விபீஷணனுக்கு கடற்கரையிலேயே பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார். இருந்தாலும் இவர் பட்டாபிஷேகம் பண்ணவன விபீஷணன் அயோத்திக்கு வராறாங்க பெருமாளோட சேர்ந்து. அப்ப என்ன பண்ணா, தன் மூதாதியர் ஆராதிச்ச சூரிய வம்சத்தை ஆராதிச்ச ஆராதன தெய்வமான திருவரங்கன் ரங்க விமானத்தோடே ஏல பண்ணி குலதனத்தே ஏல பண்ணி பெருமாள் கொடுக்கிறான், தன்னுடைய நண்பனுக்கு உற்ற நண்பனுக்கு கொடுக்கிறான் அப்படின்னாக்கா அப்பேற்பட்டதான கிருபா சமுத்திரம் எப்படி இருக்கும்? இப்ப நம் வாங்கல்ல இதே விசேஷ காலம்னா பெரியவாளை கூட்டியார ஆறாம் மனசன் அடியே எங்க காட்டுல 14 சால கிராமம் இருக்கும் முதல்ல சொல்லிடுவோம், ஏன்னா ஏதாவது திருடு போறதுன்ட்டு. நம்ம ஒரு ஒரு சால கிராமம் கூட யாராவது வெட்டி கொடுக்கறது நமக்கு திருவுள்ளம் இல்லை. ஆனால் பெருமாளை பார்க்க, அவன் கேட்கவே இல்லை பெருமாள்கிட்ட எனக்கு ரங்கநாதனை ஹெல்ப் பண்ணி கொடுன்னு கேட்கல. ஆனா பெருமாள் இவன் ரொம்ப சக்தியா இருக்கான் எனக்கு, இவன் மேல அப்படி பிரீத்தி இருக்கு எனக்கு, பிராட்டி என்னோட சேர்றதுக்கு ஒரு உபகாரம் பண்ணிருக்கான், அந்த உபகாரத்தை முன்னிட்டு இவனுக்கு சரணம் அளித்தேன், அது மட்டும் எனக்கு போராது அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய மூதாதியர் ஆராதனம் பண்ண தான் ஆராதித்து கொண்டிருந்த ஆராத்திய தேவதையே குல தனத்தையே பெருமாள் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னாக்கா அவனுடைய விசாலமான திருவுள்ளத்தை எப்படி சுவாமி பண்ண, தயா தயா சாகரமா இருக்கானேவன். அப்பேற்பட்டதான ஒரு குணமானது பெருமாளுக்கு பிராட்டிக்கு மட்டுமே இருக்கும். ரங்கநாதனை கொடுத்துட்டான் சுவாமி, லோகத்துக்கு பூலோக வைகுண்டம் சொல்லப்பட்ட அந்த ரங்கநாதன் எழுதியிருக்கானே, அந்த திருவரங்கனையும் திருவரங்க விமானத்தையும் பிரணவாகார விமானத்தையும் வேலை பண்ணி கொடுத்துட்டான் நம் பெருமாள். அப்படி இவனுடைய திருவுள்ளத்தை நம்ம இந்த கணிசித்து பார்க்கணும். அது மட்டும் இல்ல, இவன் வந்து ஸ்ரீரங்க கஷேத்திரத்திலே குடசை முடிய வைத்து குடசை பாதம் நீட்டின்ற மாதிரி தன்னுடைய சிஷ்யன் ஆட்சி பண்ற லங்கையை நோக்கி மண்ணுடைய விபீடனர்க்கா மதிலங்கை திசை நோக்கி மலர்கண் வைத்தான்னு சாச்ச பெரியாழ்வார். அப்படி ஒரு அனுகிரகம் விபீஷன் ஆழ்வார் பண்ணிட்டார். அடுத்தது மன்னர் காதலையின்னு சாதிச்சார். மன்னர் காதலி அப்படின்னா இந்த பதத்துல பிரயோகத்துல திரௌபதி அப்படின்னு பெரிவா எடுத்திருக்கா. திரௌபதிக்கு ஒரு அவர் அவருடைய மானத்துக்கு ஒரு ஹானி ஏற்பட்டது. துச்சாதனனை விட்டு கூட்டணும் சார், ரஜஸ்வலையா இருக்க ஒரு பதி பத்னிய ராஜசபைக்கு கூட்டணும் வந்து மாடபங்கப்படுத்துற அவளை, இவளை இவருடைய சேலைய உருவுன்னு சொல்லிட்டு கர்ணன் சொல்றான். எல்லாரும் கைகூட்டி சிரிக்கிறா. பீஷ்மன், கிருபர், துரோணர் எல்லாருமே அங்க இருக்கா. நல்லா வாசிச்சவா, சாஸ்திரம் தெரிஞ்சவா, தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா அங்க இருக்கா. அவளாலையும் வாய் திறக்க முடியல. என்ன பண்ண முடியும்? இவன் துச்சாதனன் வந்து கர்ணன் சொன்னதை கேட்டு வஸ்திரத்தை அபகரிக்கிறான். இழுக்க இழுக்க அவனும் சளைச்சு போயிட்டான். அவனும் எப்படி சளைத்தான்னா, திரௌபதி பெருமாளை முதல்ல வான் கூப்பிடல, தன்னுடைய கைகளாலே தன் மானத்தை காப்பாற்றுறதுக்கு தன் சரீரத்தை மூடிக்கிறா. அவளும் மூடினு பார்த்தா எவ்வளவுதான் ஒரு புருஷன் பெரிய வீரன் வந்து இழுக்கிறான். இழுக்கும் போது இவளா ஸ்திரீதானே, இவளால காப்பாற்ற தன்னுடைய தன்னுடைய சரீரத்தை காப்பாத்திக்க முடியல. அப்பதான் கூட்டா மதுரா ஆகிற வாசான்னு கூட்டா பெருமாள் வந்து சேரல. அப்புறம் பார்த்தா கோவிந்தான் கூட்டா, என் ஹிருதய கமல வாசா அப்படின்னு கூட்டா. உடனே கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணான். எத்தனை எத்தனையோ இடங்களிலே புடவையை சுரந்து பெருமாள் அனுகிரகம் பண்ணி அவருடைய மானத்தை காப்பாத்தினான். பார்க்க இந்த இடத்துல கோவிந்தான மனசுல கூட்டா, அவன் வந்து இப்பேற்பட்டதான ஒரு ராஜசபை நடுவிலே ஒரு ரஜஸ்வலையை தாம் அவர் அவருடைய திருவள்ளத்திலே அபச்சாரப்படணும்ட்டு வந்து ஒரு தப்பு காரியம் பண்ணிட்டு இருக்கான். இந்த கோவிந்தா என்ற பதத்துக்குண்டான மகிமை பார்க்க கிருஷ்ணன் அங்கேயிருந்து புடவை சுரந்தான்மா. இவர் சரணம் சரணம், என் மானத்தை காப்பாத்துன்னு சொன்னான். இந்த இடத்துல உடனே ஓடி வந்து கொடுத்துட்டான். அந்த இடத்துல அதாவது பெருமாளிடம்ல தன்னை நம்பி அவனை அழைத்தா, அவனை முதல்ல அழைக்கல அப்புறமா அழைத்தா. ஹிருதய கமல வாசான்னு பின்னாடி தான் சொல்றா. அப்படி சொல்லும் போதும் எங்கேருந்தோ இருக்கிற கிருஷ்ணன் வந்து இவளுக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னாக்கா அந்த அனுகிரகத்தினுடைய விசேஷத்தை நம்ம என்னன்னு சொல்ல முடியும் சொல்லு? பெருமாளுடைய திருவுள்ளமானது அதாவது உபகாரம்னு சொல்ல, உபகார சங்கரத்தை சாய்க்கிறார். பெருமாள் ஒரு ஜீவனுக்கு ஜீவனை கொடுத்தான், ஜீவனை நித்தியமாக்கினான். அடுத்து இந்த ஜீவனுக்கு எந்த எந்த வழியிலே நாம் உபகாரம் பண்ணலாம், எந்த எந்த வழியிலே நாம் இவாளுக்கு ஒரு உதவி செஞ்சு இவாளை நல்வழிப்படுத்தி நம் திருவடிக்கு கொண்டு சேர்க்கலான்னு பெருமாள் யோஜனை பண்ணிட்டே இருக்கலாம். ஒருத்தன் வேகமா ஓடுறான் சுவாமி, அவனுக்கு பெருமாளை சேர்க்கணும்னு எண்ணம் கூட இல்லை. இருப்பினும் அவன் துவயஸ்தம்பத்துக்கிட்டே வழி தடுக்கி விடுறான் சுவாமி. கோயில போனா சேவிக்கணும்ன்ற ஞானம் இல்லை. இது சன்னதிக்கு போய் தடுக்கி விடுறேன் விழுந்துட்டான். பெருமாள் பார்த்தான், வரவு கணக்குல வெயின்னு சொன்னான். என்னடா அப்படின்னு கேட்டாக்கா, இவன் என்னை சேவிச்சுட்டான்பா அப்படின்னா. தடுக்கி விழுந்த ஒரு தனக்கு ஞானம் இல்லாத ஒருவன் தான் தடிக்கு துயஸ்தம்பத்துக்கிட்டே தடிக்கு விழுந்ததையும் பெருமாள் தன்னை இவன் சேவிச்சுட்டான்பா, ஒரு கைங்கரியம் பண்ணிட்டான் எனக்கு நினைச்சுன்னு ஒரு அனுகிரகம் பண்றானே, இந்த அனுகிரகத்தை நாம் என்ன என்று சொல்லுவது? அதான் சாய்ச்சர் எப்படி வந்து இராக்கதனான விபீஷன் ஆழ்வானுக்கு தன் பெருமாளை ஏழை பண்ணி கொடுத்தானோ, அப்படி எங்கே இருந்தோ பெருமாள் கோவிந்த சப்தத்தை கேட்டு இந்த திரௌபதிக்கு புடவை சுரந்தானோ, இவருடைய அனுகிரகமானது இதுதான் பொன் அருள் அப்படின்னு சொல்றேன் சுவாமி தேசிகன். இந்த பொன் அருளுக்கு டெபினேஷன் கொடுக்கணும்னா நாள் பூரா சொல்லிட்டு இருக்கலாம், நாளிதான் ஆகும். அதனால இப்ப நம்ம என்ன பார்த்தோம்? காகம் பார்த்தோம், இராக்கதன் பார்த்தாச்சு, மன்னர் காதலி அது வரைக்கும் பார்த்திருக்கோம். நம்ம அடுத்த பதிவில் க்ஷத்ரபந்துலேன்னு நம்ம சேர்க்கலாம் அடிய. அடுத்து சுவாமி தேசிகன் க்ஷத்ரபந்து அப்படின்னு சாய்கிறார். இந்த க்ஷத்ரபந்துவானவன் கத்திரபந்துன்னு பதம் பிரயோகம் ஆயிருக்கீங்க. ரொம்ப இவன் கொடுங்கோலாட்சி பண்ணிட்டு இருந்தான், வரி போட்டு குழந்தைகள்லாம் மிஸ் பண்ணான். நாட்டு ஜனங்கள் பார்த்தா இவனை நாட்டை விட்டு திரத்தி காட்டுக்கு அமிச்சிட்டான். காட்டில் அன்னாகாரம் இல்லாமல் திரிந்தான், வயசும் ஆயிடுத்து. அப்போ தடாகத்தின் பக்கத்து சமீபத்தில் படுத்துட்டு இருக்கான். ஒரு ரிஷி வந்தார் அங்க, அந்த தடாகத்தில் இறங்கி அனுஷ்டானம் பண்ணார். அனுஷ்டானம் பண்ணி முடிச்சு எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி சேத்துல கால் மாட்டின்னு ரிஷி என்ன பண்ணிட்டு தலாகத்துல விழுந்துட்டார். விழுந்த போது அபயம் அபயம் அபயம்னு கத்துறார். இந்த க்ஷத்ரபந்து படுத்துட்டு இருக்கான பக்கத்துல யாரோ கூப்பிடுறாளே அப்படின்னு எழுந்து பார்த்தா ஒரு ரிஷி வந்து ஒரு தபஸ்வி, அனுஷ்டானத்தை முடிச்சு இன்னைக்கு தண்ணீரை ஊந்துட்டார். அவரை தன்னுடைய கையை கொடுத்து காப்பாத்தி கரை ஏற்றி விடுறான். ரிஷியனுடைய குணமானது தனக்கு ஒரு உபகாரம் பண்ணுனுக்கு பிரதி உபகாரம் பண்ணணும், அவருடைய வேத தர்மம் அது. இவனுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்ட இவன் உபகாரம் பண்ணிட்டு போயிட்டான். திருப்பி ரிஷி இவனை ஆக்குவானம் பண்ற, இங்க வாப்பான்னு கூப்பிட்டு என்ன சாமின்னு வந்து கேட்டானா, அப்பா என்னுடைய பிராணன் போயிருக்கும், என் பிராணனை நானே மாச்சிக்க கூடாது, பெருமாளை சேர்ந்தது இந்த வஸ்து, அதனால நீ காப்பாத்திட்ட, என்னுடைய அனுஷ்டானத்துக்கு ஒரு பங்கம் இல்லாம பண்ணிட்டப்பா, என் உயிரையும் காப்பாத்திருக்க நீனு, நான் உனக்கு ஏதாவது உபகாரம் பண்ணுமே அப்படின்னு கேக்குற ரிஷி. உபகாரமா போ சாமி அப்படின்னு நானா, இல்ல இங்க வான்னு கூட்டு பக்கத்துல அவனுடைய வலது காதலே கோவிந்தான்னு ஒரு சப்தத்தை ரிஷி உபதேசம் பண்ற. உனக்கு எப்ப கஷ்டம் இருக்கோ இந்த திருப்பி நீ இது வந்து இந்த கோவிந்த சப்தத்தை சொல்லுவா, நல்லது நடக்கும்னு ரிஷி சாய்க்கிறார். போசாமி அப்படின்ட்டு போய் அவன் போயிடுறான். காலப்போக்கில் அவன் வந்து அப்படியே மறித்து போயிடுறான் காட்டிலேயே. இந்த ஒரு தபஸ்வியான ரிஷி மூலமா ஆச்சார ஸ்தானத்தில இருந்து அவன் காதுகள்ல கோவிந்த சப்தத்தை சொன்னாரே, அந்த சப்தத்தை கேட்டுக்கே அவனுக்கு அடுத்த பிறவி நல்ல ஜென்மா கிடைச்சு, இன்னும் நல்ல ஆச்சாரியன் கிடைச்சு, அப்ப அவன் சரணாகதி பண்ணி பெருமாட்ட வந்து சேர்ந்ததா விருத்தாந்தங்கள் நமக்கு சொல்றது. இப்படி பெருமாள் இவனை அடுத்த ஜென்மத்தான சேர்த்துக்கு கொண்டு முன் ஜென்மத்திலே இவனுக்கு கோவிந்த சப்தத்தை ரிஷி மூலமா உபதேசம் பண்றான் அப்படின்னாக்கா, பெருமாள் இது பொன்னருள்னு சொல்லாம நம்ம எப்படி சுவாமி செய்ய முடியுமத, இது பொன்னருள் தானே இது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது சத்திர பந்து வந்து பராங்கதி கண்டுகொண்டான்னு திருமால சாய்ச்சார். ஒரு கோவிந்த சப்தம் கேட்டதுக்கே அவனுக்கு பெருமாள் உயர் வீடு கொடுத்தான் அப்படின்னாக்கா, அது பரம அனுகிரகம் தானே அப்படின்னு பெரிவா சாய்க்கிறார் அந்த இடத்துல. அடுத்து பார்த்த நாகம் அரண் அயன் முதலா அப்படின்னு பதம் போட்ட. நாகம் அதாவது காளியன், ரொம்ப இம்சம் பண்ணினா கிருஷ்ணாவதாரத்தை எல்லாம் கேட்டிருப்பீங்க கதைய. காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன்முடியந்திலும் நின்று நடம் செய்து மீள அவனுக்கு அருள் செய்த வித்தகன் தோல்வழி வீரமே பாடிப்பற தூமணி வண்ணனை பாடிப்பற. பெரியாழ்வார் சொல்ற இந்த விருத்தாந்தத்தை என்ன அப்படின்னு கேட்டா, காளியன் எல்லாரையும் பசங்கள்லாம் இம்சம் பண்ணிட்டு இருந்தான் பொய்கையில் இருந்து, பெரிய சர்பம் பெருமாட்டை போய் விண்ணப்பம் பண்றா, கிருஷ்ணன் வரையர் அங்கேருந்து அப்படியே ஒரு குதி குதிச்சாரா நேரா சர்பத்தை வெள்ள கூட்டு வான்னு சண்டைக்கு கூட்டு, கரையிலேருந்து ஒரு எகிரி எகிரி காளியனை சிரஸ்ல போய் உக்காந்தாராம். சிரஸ்ல உக்காந்து நின்று நடம் செய்து கலங்க பாய்ந்துட்டு அவன் நின்முடி அஞ்சிலும் நின்று நடம் செய்து, நின்று நடந்த நடன என்ன நடை நடனம் அது, நின்று நடம் செய்துன்னு ஆழ்வார். நடம் செய்துன்னா அவர் நடக்கிறது இல்ல, நடனம் ஆடினர். அதான் காளிங்க நர்த்தனம்னு சொன்னா நமக்கு காளிங்க நர்த்தனம். பெருமாள் திவ்யதேசங்களிலே தெப்போசத்தும் போது பெருமாளுடைய திருமணிலே ஒரு காளிங்கனை சாத்தி பெருமாள் அதில் நடனம் ஆடுறாம நமக்கு சேவை தரா. என்னன்னு கேட்டா பெருமாளுடைய கர்வத்தை தன் திருவடியாலே அடைக்கிற அந்த இடத்துல எப்படி அடைக்கினான் சுவாமின்னா, அவர் நர்த்தனம் ஆடினான் அவனுடைய பொறியே கலங்கி பிராணனே போயிடும் போல் இருக்கு. அந்த திருவடியானது மாறி மாறி மாறி கொஞ்சம் கூட தாளம் தப்பாமே, கொஞ்சம் கூட ஜில் ஜில் ஜில் பெருமான் சதங்க கட்டின் இருக்கான், கொஞ்சம் கூட தாளம் தப்பாமே நடனம் ஆடிதான் காளியனுடைய படத்து மேல. அதான் கலங்க பாய்ந்துட்டுனா பெருமாள் ஏறி சர்பத்தை மேல திருவடி வச்ச உடனே பொய்கையே கலங்கிட்டான். காளியன் பொய்கை கலங்க பாய்ந்துட்டு அவன் நீன்முடியந்திலும் நின்று நடம் செய்ததுன்னு சாய்ச்சார் ஆழ்வார். இந்த அப்படியான ஒரு பாடி அவன் மேல ஒரு ஆட்டம் ஆடிதான் பெருமாள். பார்த்தா என்ன விட்டுடு விட்டுடுன்னு சொல்லிட்டான். தன்னுடைய மனைவியோட வந்து பெருமான திருவடி சரணம் அடைஞ்சான். இங்க பார்க்க இவா வந்து காகத்துக்கு வந்து பெருமாள் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணி ஒரு கண்ணெடுவே செய்த காகத்தன் அனுகிரகம் பண்ணார். விபீஷண ஆழ்வானுக்கு இலங்கையை திருப்பி கொடுத்து தன் குலதரமான ரங்கநாதனை திருப்பி கொடுத்தார். மன்னர் காதலியான திரௌபதிக்கு என்ன பண்ணார்னா, வஸ்திரத்தை சுரந்த அவர் மானத்தை எங்கேயிருந்தோ இந்த மானத்தை காப்பாத்தினானுங்க. அடுத்து இந்த சத்திரபந்துக்கு இந்த கோவிந்த நாமத்தின் ஒரு ரிஷி மூலமாக கோவிந்த நாமத்தை உபதேசம் பண்ண வச்சு அடுத்த பிறவிலே தன் திருவடியை சேர்த்துனான் எப்படி கிருப பண்றான். ஆனால் இந்த நாகன் இருக்கானே, இந்த நாகனுக்கு பார்க்க யாருக்குமே கிடைக்காத ஒரு அனுகிரகம். கிருஷ்ணாவதார விபவத்திலே கிருஷ்ணாவதாரத்திலே பார்த்தாக்கா அவ் பெருமாள் தன்னுடைய சாட்சாத்தான அந்த மலர் திருவடிகளை வைத்து மலர் வரைக்கும் திருவடியன் தலையே அப்படின்னு இவர் சாய்ச்சாரே கலியன் சாய்ச்சாரே, அந்த திருவடியை நான் வணங்குறேன்னு சாய்ச்சு. அப்பேற்பட்ட திருவடியானது காளியன் சிரசிலே பட்டுப்பட்டு அந்த திருவடி ஸ்பரிசத்தாலே அந்த சுத்த சத்வத்தாலே இவனுடைய கெட்டமான எண்ணம் போய் இவன் உயிர் பயமும் ஏற்படுத்தி அவனுக்கு நல்ல நல்ல கதியை காட்டுத்து. யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம், தன் திருவடியாலே திருத்தி பணிகொண்டான் அப்படின்னு சொன்னார். தன் திருவடியாலே திருத்தி பண்ணிக்கொண்டான். யாரை சுவாமி பண்ணிக்கொண்டான்? இந்த நாகன் கண்ட காளியனை தன் திருவடி ஸ்பரிசத்தாலே திருத்தினான். அந்த இடத்துல எப்படி ஒரு அனுகிரகம் பாருங்க. நம்ம எல்லாம் இந்த திருவடி கிடைக்காதா, எத்தனை ஜென்மா எடுத்து எடுத்து இந்த திருவடி கிடைக்காதா கிடைக்காதான்னு நம்ம எல்லாம் ஏங்கின்னு இருக்கோம். அர்ச்சையில பார்த்தா இந்த திருவடி என்ன சாத்திருக்கா, திருவடிக்கு கடல்கள்ல பெருமாளுக்கு சதங்க சாத்திருக்காள் சுவாமின்னு, சொன்ன திருவடி சமர்ப்பிச்சிருக்காள் பெருமாளுக்குன்னு பார்த்து பார்த்து நம்ம ரசிக்கிறோம். இந்த இதே திருவடி அர்ச்சையில இருந்த திருவடியானது அன்னைக்கு கிருஷ்ணாவதாரத்தை இந்த குழந்தை கிருஷ்ணனாய் காளியின் மேல கொஞ்சம் கூட பயம் இல்லாமே தன் திருவடி ஸ்பரிசத்தாலே அவனுடைய கெட்ட எண்ணத்தை போக்கினானே சுவாமி. ஒரு நர்த்தனம் ஆடி அப்பேற்பட்டதான காளியனுக்கு ஒரு நல்ல கதி கொடுத்தான் அப்படின்னாக்கா அந்த திருவடி நம்ம என்னன்னு சொல்றது. எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்ணுக்கு அந்த திருவடி அவனுக்கு. ஒரு கெட்டவன் தலையிலே தன் திருவடியை ஸ்பரிக்கிறான் சுவாமி. நம்ம இங்க இருக்கோம், அத்திவரதரை சேவிச்சுட்டு இருக்க எல்லாரும் போயிட்டு, ஆனா நம்மளா போகணும்னு நினைக்கிறோம், சில பேரால போக முடியல, அப்படி ஒரு குடும்ப நிர்பந்தம் ஏற்பட்டு போறது. அது இருக்கட்டும், இருந்தாலும் இந்த இடத்துல பெருமாளுடைய அனுகிரகமானது பார்க்க இந்த இடத்துல தன் திருவடியாலே திருத்தி பணிகொண்டான். ரொம்ப அற்புதமான இடம் சுவாமி அழகா கொண்டு வர ஒவ்வொரு பதத்தையும். காகம் இராக்கதன் மன்னர் காதலி சத்திரபந்து நாகன்னு போட்டார். காளிங்க வித்தான் இங்க முடிஞ்சது. அடுத்தது நாகமரன் அயன் முதலா சிவன் சொன்னார், பிரம்மாவ சொன்னார். ஏற்கனவே ரெண்டு பேரும் பத்தி பிரஸ்தாபிச்சாச்சுங்க. அடுத்த பதத்துல பார்க்க நாகமரன் நாகநகரார் தமக்கும்னு சாய்ச்சார். நாகநகர், நாகநகர்னா தேவலோக வாசிகளுக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்றான். எப்படி அனுகிரகம் பண்ணானா, போகம் அப்படின்னு சொன்னார். போகம் அதாவது சம்சாரத்தை இருக்கிற போகத்தையும் பெருமாள் கொடுத்தான். சம்சார போகமான விபீஷண ஆழ்வான் தெக்வா மம புத்திராம்ச தாராம்ச மித்ரம் சகோ, என்னுடைய நண்பனையும் விட்டேன், என் மனைவியையும் விட்டேன், என்னுடைய புத்திரர்களையும் விட்டேன் சுவாமி, அவ வேலைக்கு பிரீத்தியை விட்டுட்டு வந்துட்டேன்னு சரணடைஞ்சேன்னு சொன்னான். அவனுக்கு திருப்பி ராஜ்யத்தையும் அவாளையும் திருப்பி கொடுத்தான் பெருமாள். இதுதான் சம்சார போகம். இப்படி கோவிந்த பதத்தை உபதேசம் வாய்ந்த சத்திரபந்தருக்கு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அடுத்த பேர் நல்ல ஜென்மா கிடைச்ச நல்ல ஆச்சாரியனை கொடுத்தான், இது சம்சார போகம். அடு காகாசுரனுக்கு உயிர் பிச்சை கொடுத்தான், அதுவும் சம்சார போகம். பின்னாடி பெருமாள்கிட்ட வந்து புகுந்துட்டான் அவன் அந்த இடத்துல. இப்படி இந்த நாகத்துக்கு என்ன கொடுத்தான், மன்னிச்சு விட்டு உயிர் பிச்சை கொடுத்து மனைவியோட சேர்த்து திருப்பி அமைச்சான். இப்படி பெருமாள் அதுதான் இங்க போகம்னு சாய்க்கிற சுவாமி. இந்த இடத்துல போகம்னு கொடுத்துட்டான், சம்சார போகத்தையும் கொடுத்தான். அடுத்தது பார்த்தா உயர் வீடு பெற, லோகத்திலே உயர் வீடு என்ற பதம் சீவைக்கட்டலோமாக கலங்கா பெருநகர் அந்தமிலா பேரின்பத்துக்கு மட்டும்தான் உயர் வீடு. வீடு என்றாலே வைகுண்டம், உயர் வீடுனா லோகத்தில் அதுதான் இந்த லோகத்துக்கு தலை. எங்க இருக்குன்னா சீவைகுண்டம் தான் தலை. அந்த உயர் வீட்டை பெற அதை வாங்கணும்னா பொன்னருள் செய்தமைகண்டு அப்படின்னு சுவாமி தட்டல. பொன்னருள் இப்ப எல்லாருக்கும் பண்ணான், ஒரு அனுகிரகம் பண்றான், இதுதான் பொன்னருள். கேட்டு சில பேருக்கு பண்ணான், சில பேருக்கு கேட்காமையே பண்ணான். கேட்கணும்னு வந்தார் குசேலர் பெருமாள்கிட்ட, சுதாமன் வந்து கேட்கணும்னு வந்தார். கிருஷ்ணனை பார்த்தோன்னு எதையும் கேட்க தோணல, அவல மட்டும் கொடுத்தார். ருக்மணி பிராட்டி பார்த்தா இவன் இவனுடைய பெருமாள் பார்த்தாராம், ருக்மணி பிராட்டி இவா ரெண்டு பேர் பேசின்றத பார்த்து கலங்கி போயிட்டாளாம். வெளியில எங்கம்மா ருக்மணி போற, ஒன்னா உன்னுடைய அனுகிரகத்தான் வந்திருக்கான் பெருமாள் சாய்கிறார். சாதிக்கும் போதே அங்க பார்த்தா இவனுடைய வீடுகள்லாம் மாட மாளிகை கூட கோபுரமாயி குபேரனோட பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்ற. அப்படி ஒரு அனுகிரகம் பெரும் கேட்கறதுக்கு முன்னாலே பெருமாள் அனுகிரகம் பண்ணிருக்கான் சுவாமி இந்த இடத்துல. அதனாலே இந்த உயர் வீடு இருக்க இந்த இடத்துல பெரிய மோட்சம் பேரின்பம், பேரின்பத்தை பெருமாளுங்கே இவளுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான் அந்த இடத்துல. அப்படி ஒரு அனுகிரகம் யாரால பண்ண முடியும்னா சாட்சாத்தாக நாகமலை நாயகனார் செய்தமை கண்டு. இதெல்லாம் சுவாமி தேசிகனுக்கு தெரியும். காகத்துக்கு அனுகிரகம் பண்ணார், இராக்கதன் மன்னர் காதலிக்கு அனுகிரகம் பண்ணான், சத்திரபந்துக்கு பண்ணிருக்கான் சுவாமி. நாகமரன் அயன் முதலா அவால முதல் கொண்டு இங்கே நாகநகரா தமக்குமான தேவலோக வாசிகளுக்கு கொடுத்து சம்சார பந்தத்திலே ஒரு போகத்தையும் கொடுத்தான். அது மட்டும் இல்லாமல் இவா பண்ண சரணாகதிக்கு பிரதி உபகாரமாக உயர் வீடு பெற பொன்னருள் செய்தான். யாரு செய்தான்னு கேட்டா நாகமலை நாயகனார். அவனுடைய திருவடியானது எப்படினா நல்லடின்னு சாய்ச்சர் பெருமாடு. தளிர்புறையன் திருவடியன் தலைவேலமேன் சாச்ச ஆழ்வார். எப்படி தளிர்புறையன் திருவடினா பெருமாள் திருவடிய கையை அப்படி தொடும்போது சவந்து போயிடுமா, தாமர புஷ்பத்தோடு அவ்வளவு மென்மையா இருக்கும் திருமடி. அப்பேற்பட்ட திருவடியை நாகமலை நாயகனார் நல் அடிப்போது அடைந்தேன் சாச்ச சுவாமி. அதாவது நிலமகள் பிடிக்கும் மெல்லடின்னு சாச்ச திருவாய்மொழியில், அதாவது நிலமகள் பிடிக்கும் மெல்லடி அப்படி ஒரு திருவடிய உடையவனுடைய திருவடியை நான் அடைந்தேன். இது இது இன்னொரு விஷயம் சாய்க்கிறார் அந்த இடத்துல என்னன்னு கேட்டா, இது எல்லாமே எப்படி கிடைக்கும்னா, பெருமாளுடைய திருவடியிலே மகாவிஸ்வாசம் இருந்தாதான் கிடைக்கும். இந்த பிரபத்தியானது, இந்த சரணாகதியானது, இந்த பரண்யாசமானது எதை கொடுக்கும்னா, எல்லாத்தையும் சாதிக்க வல்லது, எல்லா பலன்களையும் தரவல்லது. அதனாலே இந்த பொன்னருள் பெறுவதற்காக அடியேனும் நாகமலை நாயகனார் நல்லடிப்போதடைந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை சுவாமி தலைக்காட்டார். அடியேன் அடுத்த பாசுரம் நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.